எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சு நின்றா டயரு. ஹேப்பி ஹேப்பி நியூ இயர் டே, பிரச்சனை வேணாம் போயிரு, யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீ இரு. ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பி. ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பி. கமலைய மறக்கலாம், ரெக்கைய மிதிக்கலாம், பறவைய போலதான் ஸ்கைல பறக்கலாம். ஏ ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பி. படசை எரிக்கலாம், புதுசா பொறக்கலாம், மறைக்கிற ஆளுக்கிட்ட இழிச்சு காட்டலாம். ஏ ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பி. வாழ்க்கை செய்ய சூழ்ச்சிதான், நாமைக்குள்ள பூச்சிதான், சகனி ஆட்டாடி பார்ப்போமா. பரிச்சம் பறக்கும் போதுதான் புதுசா மாறு நேரம்தான், எல்லாச்சும் பொடிச்சு முன்னா சேர்வோமா. Get on the dance floor. One shot, one shot, if a party yell I'm not a kid up. Two shots, you don't know me now, yell I'm not a kid up. Three shots, boys dancing all around me. I got four shots, everybody gotta get it in. தெரியாது எனக்கு அரகர மூளகடையாது உனக்கு ஆசை